இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொடுத்தாய் இருக்கின்றாய் என்றும் என்னை காக்கின்றாய். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொடுத்தாய் இருக்கின்றாய் என்றும் என்னை காக்கின்றாய். தாயில்லா அவள் தான் அன்னை மகாசக்தி, அந்த தாயில்லா